ಇರವಿ ಬಂದ ಕುರುವಿಗಳ ಏ ಕುಟ್ಟಿಗಳ ಪಡು ಸುಟ್ಟಿಗಳ ಇರಿದು ಹೋಗ ಬಂದೀಗಳ ಇರವಿ ಬಂದ ಕುರುವಿಗಳ ಏ ಕುಟ್ಟಿಗಳ ಪಡು ಸುಟ್ಟಿಗಳ ಇರಿದು ಹೋಗ ಬಂದೀಗಳ ಮುಸಾಫಿರ್ ಗಾನ ಎನ್ ಮುದ್ದು ಮುದ್ದು ಮೈನಾ ಮುಸಾಫಿರ್ ಗಾನ ಎನ್ ಮುದ್ದು ಮುದ್ದು ಮೈನಾ ಇರವಿ ಬಂದ ಕುರುವಿಗಳ ಏ ಕುಟ್ಟಿಗಳ ಪಡು ಸುಟ್ಟಿಗಳ ಇರಿದು ಹೋಗ ಬಂದೀಗಳ பொண்ணுக்கு பழகும் கண்ணுக்கு பள்ளி அறையிலே பயமா பாம்புக்கு பருவ பொண்ணுக்கு பழகும் கண்ணுக்கு பள்ளி அறையிலே பயமா பாம்புக்கு பனியில் நிறைஞ்சாக்காது உடம்புக்கு பனியில் நிறைஞ்சாக்காது உடம்புக்கு முசாஃபிர் கானா ಗಾನ ಎನ್ನು